மற்றொரு வகை சுருட்டி கிரமம். சத்துவம் பிரகாச வடிவமும் ரஜசு பிரவிற்த்தி வடிவமும் தமசு மோக வடிவமுமாம். இவை முறையே தைச்சம் வைகாரிகம் பூதாதிசம் என்று கூறப்படும். சத்துவ தனமான் தமமன் தானமா மத்தியமன் பிரச்சு கலப்பதா மற்றும் மூன்றையும் புத்தியின் விகாரமே புலப்படுத்துமாள் என்பது ஈஸ்வர கீதை. ஏழு காரணம். மற்றொரு வகை சிருட்டி கிரமம் கூறுவதன் வருமாறு சொப்பனன் கிரமமின்றியும் உண்டாகின்றது. அதுபோல பிரமமா பிராந்தியா கப்பொய்யான ஜகத்தும் விளங்குகின்றது. இதன் கிரமத்தை எறிய இச்சிக்கின்றவன் காணர் சலத்தில் வஸ்திரத்தை நனைக்க இச்சித்தல் கூடும். உபனிஷத்துக்களில் ஜகத்துற்பத்தி எனக்க பிரகாரமாக சொல்லப்படுகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் சத்ரூப பிரமத்தை நின்றும் அக்கினி ஜலம் பிருதிவி என்பவை கிரமமாக உண்டாயின்வென்று சொல்லப்பட்டிருக்கிறது. தைத்திரிய உபனிஷத்தில் ஆகாசம் வாயு அக்கினி ஜலம் பிருதிவி என்னும் ஐந்து பூதங்களும் கிரமமாக உண்டாயினவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலவிடத்து எல்லாவரையும் பரமேஸ்வரன் சிருட்டிக்கிறார் என்று முற்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஜெகத்துற்பத்தி வேதத்தில் பலவிதமாக சொல்லப்பட்டிருத்தற்கு தாற்பரியம் இதுவாம். ஜெகத்து பொய், அஃது ஒரு பதார்த்தமாயிருக்குமிடத்து அதனுற்பத்தியை எனக விதமாக கிரமமின்றியே. தத்துவ விளக்கப்படலம் 25. இக்குணங்களிலே விண்போன் திருக்குஞ்சிற் சாயைத்தோன் முக்குணங்களினும் தூய்தா முதற்குணமாயியாகு மக்குணப் பிரமச்சாயி எந்தரி யாமி மாயி இக்குணங்களும்பர் ததோ நிமித்த காரணனா மீசன் சி வினா அத்திங்கனம் கு விடை. ஜீவர்கள் கரும வாசனைகளோடு விலீனமாயிருக்கும் அவ்வியக்கமே அவர்களது காம பரிபாகத்தை அனுசரித்தெழுகின்ற காலதத்துவம் என்னும் பெயரையுடைய இசுவானது சந்தர்ப்பத்தினால் சம்ஷ்டி புத்தி வடிவ மகத்தத்துவமாம் அவது அகங்காரதத்துவமாம் கீழ்வருவனவற்றிற்கு காரணமான அவகங்காரமானது முற்கூறிய சத்துவாதி இலக்குணங்களாம். 24. சத்துவம் இரசசு தமசு என்ன மிம்முக்குணங்களிலே ஆகாயம் ஒன்று வேதன் கூறியிருக்க மாட்டாது. அநேக பிரகாரமாக கூறியிருக்கின்ற மையின் உற்பத்தி கிரமத்தை கூறுவதில் வேதத்திற்கு அபிப்பிராயம் என்று. ஆனால் அத்வைத பிரமத்தை எரிவிப்பதற்காக ஜகத்தை நிஷேதிக்க பொய்யான ஏகத்தை இவ்விதமாக ஆரோபம் செய்திருக்கின்றது. திருஷ்டாந்தம் மரியானையொன்று மேலெழும்புவதற்காக வினோதார்த்தமாகச் செய்யப்படுகின்றது. அதன் காதும் பாலன் கோணுமாயின் அதை ஒழுங்குபடுத்த ஒருவரும் பிரயத்தனம் செய்வதில்லை. அதுபோல அத்வைத ஞானத்தின் பொருட்டு பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதற்காக பிரபஞ்சம் ஆரோபிக்கப்படுகின்றது. ஆகையால் பிரபஞ்சத்தினுர் பத்திக் கிரமத்தை ஒரேவிதமாக கூற வேதம் முயற்சிக்கவில்லை. பிற பஞ்சத்தினுற்பத்தியை ஒரேவிதமாக வேதங்கூறாமையின் வேதத்தின் அபிப்பிராயம் பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதிலாம் அதனுற்பத்தியிலன் கருதல் வேண்டும் என்பது விசாரசாகரம். விதைத்து தண்ணீர் பார்க்க அங்குரமு முளையு மாகாது பீச் விதை நியாயமும் காட்டாது உற்பின்னாவசையை அடைந்துள்ள பீஜம் போன்று காரணமான அவ்வியக்கமுமாகாது காரியமான லகங்காரமுமாகாது. மித்தியா ஞானமுற்ற நிர்விகற் சுரூபத்தால் மத்தியாவசையா இருப்பது மகத்தத்துவமாம். தமோகுளத்தில் சித்தின் பிரதிபிம்பம் நேரே என்றாயினும் அதன் காரியமான சுக்கும பூதத்தின் சத்துவாம்ச சம்ஷியினார் தோன்றும் அந்த கரணத்திலும் அதன் காரியமான நானாகார விருத்தியிலும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டாதல் பற்றி உபசார வழக்கால் தமோகுளத்திலும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டென்று கூறப்பட்டது. 29-30 கைவல்லிய நவநீதம் போன்று அசங்கமாய் வியாபகமாய் சூக்குமமாக இருக்கின்ற சித்தின் பிரமத்தின் பிரதிபிம்பமுண்டாம். இம் இலக்குணங்களிலும் சுத்தமான சத்துவகுணமானது மாய் என்று கூறப்படும்.